లక్ష్మీనాథసమారంభాం నాథయామల మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మరుక్మ వ్యామోహతస్తరితరాణి త్రణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యోంత ప్రవిశ్య మమవాచ ఇమాం ప్రసూప్తాం సంజీవయత్యకిల శక్తిధరస్వదాంనా అన్యాస్తస్తచరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విద్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కర. సర్వేభ్యః నమస్కారః. రఘువీర గద్యత్తునుడి ఉపన్యాసత్తుల ఇన్నికి నాము 64వ చూర్ణికి పార்க்கலாம். இந்த சூர்ணிக்கையில சுவாமி தேசிகன் ராவணனுடைய வதத்திற்கு பிறகு விபீஷணன் பட்ட கஷ்டத்தையும் மண்டோதரியினுடைய புலம்பலையும் அந்தப்புறத்து அரக்கிகளுடைய புலம்பல்களையும் ரொம்ப அழகாகவே பதப்பிரயோகங்கள்னால காட்டுறார். இந்த சூர்ணிக்கையில ராவணனை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய விலாபம்னா ஒரு கஷ்டம், அவன் இல்லாமல் இனி எப்படி வாழ்வது அப்படின்ற ஒரு எண்ணம், எப்பேற்பட்ட பராக்கிரமம் பொருந்தியவன் அவன் அப்படின்னு அவனுடைய மனைவிமார்கள் தம்பி விபீஷணன் ராமனுடைய பராக்கிரமத்தையும் ராவணனுடைய வீரியத்தை பத்தியும் வீரத்தை பத்தியும் இங்க சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்றத நம்மால பார்க்க முடியும். இந்த சூர்ணிக்கையில அகில ஜெகததிக புஜ பல வர பல தச லபனவல பண தச கலவன ஜனித கதன ரஜனி சரபதி யுவதி விலபன வச்சன சம விஷய நிகம சிகர நிகர முகர முக முனிவர பரிபணித. அகில ஜெகத், அகில ஜெகததிக புஜபல வரபல தச லபன லபன தன லபன தசக லவண ஜனித கதன ரஜனிச்சர பதி யுவதி விலபன வச்சன சம விஷய நிகம சிகர நிகர முகர முக முனிவர பரிபணித. ராவணனுடைய பராக்கிரமத்தை பற்றி இந்த சூர்ணிக்கையில ஒரு பாதியும், ராவணனை வதம் பண்ணதுனால ராமனுடைய பெருமைகள் எப்படி இருக்குன்றத பத்தியும், நிகம சிகர வேதாந்தத்தினாலே அறியப்பட்டவன் சாஸ்திரைக்கு சமதிகம்யத்தம் பெருமாளுக்கு எப்படி பொருந்துறது அப்படின்றத பத்தியும் ரொம்ப அழகாகவே சுவாமி தேசிகன் இந்த இடத்துல காட்டுறார். அகில ஜெகததிக, சர்வ ஜெகத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடிய புஜபல அவனுடைய கைகளில் பலம் என்ன, வரபல வரத்துல பலம் என்ன, யாராலையும் அழிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்துல பலம் என்ன, தசலப்பன இப்படி வரங்கள் எல்லாம் பெற்ற பெருமைகள் வாய்ந்த 10 முகத்தோடு கூடியிருக்கக்கூடிய ராவணனுடைய லப்பன தசக 10 தலைகளின் லவண கடந்ததுபடியினால சேதனத்தினால ஜனித உண்டான கதன பீடையுடைய பரவச ரஜினிச்சர யுவதி. அதனால் ஒரு பரவசத்தை அடைந்த கஷ்டத்தை அடைந்த மண்டோதரியினுடைய அதுபோல மண்டோதரி போல அநேக ராட்சச ஸ்திரீகளுடைய விலப்பன வச்சன பிரலாப வாக்கியத்தோட சமான விஷயமான நிகமசிகர நிகர முகர சாஸ்திரிக சமதிகம்யத்துவம் சாஸ்திரார் வேத்மி ஜனார்தனம் அப்படின்னு சொன்னா போல சாஸ்திரத்தால மட்டும்தான் அவனை அறிய முடியும். எப்பேற்பட்டவன் வேத சொரூபனவன். இந்த விஷயங்களை யார் சொல்றா? மண்டோதரி சொல்றா. முனிவர பரிபணித்த அனைத்து அங்க இருக்கக்கூடிய எல்லா முனி சிரேஷ்டர்களாலையும் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவன் யாரு? சாட்சாத் சக்கரவர்த்தி திருமகனா இருக்கக்கூடிய எம்பெருமான் ராமன். முனிவர பரிபணித்தான்னா தேவ முனிவர்கள், தேவர்கள், முனி சிரேஷ்டர்கள் அர்த்தம். தேவர்களும் முனிவர்களும் வேதாந்த வாக்கியங்கள்னால ஸ்தோத்திரம் பண்றார். அந்த ஸ்தோத்திரம் எப்படி இருக்கு? வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா அனாதி மத்திய நிதனா மகதா பரமோ மகான் சராட்சத பரிவாரம் ஹதவான் ஸ்வம் மகாத்யுதி. மகாயோகின்னு அவள் ஜக்ஞே விஷ்ணு ஸ்தனாதனான்னு சொல்லி வேதாந்தார்த்தத்துல பொருள் படுறா போல, வேதாந்தத்துல பொருள் விளங்குறா போல பிரலாபம் பண்ணக்கூடிய மண்டோதரியினுடைய வார்த்தையை கேட்டு ரொம்ப ஆனந்தப்படுறா. எப்பேற்பட்டவன் சாட்சா ஸ்ரீராமன் அப்படின்றது இவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து தெரியுது. அவன் சாதாரணமானவன், சாதாரண மானிடன் அப்படின்னு நினைச்சால் அது தப்புன்றா ஒருத்தரும். எங்கிருந்து வந்தவன் அவன்? விபீஷணன் சொல்றான். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் பார்த்து ராவணன் சாதாரணமானவன் இல்ல, இறந்த ராவணனை பார்த்து சக்கரவர்த்தி திருமகன் விபீஷணனிடத்தில் கேட்கிறார், இவனுடைய முதுகெல்லாம் காயம் இருக்கு, போர்ல புறமுதுகிட்டு ஓடினவனா? ஏற்கனவே போர்ல புறமுதுகிட்டு ஓடினவனையா நான் கொன்னேன், தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு விபீஷணன் சொல்றார், இவர் போர்ல புறமுதுகிட்டுலாம் ஓடல, இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும். எதிர்த்து நிக்கிறதுக்கு பகைவர்களே இல்லாதபடியினால எல்லாரையும் ஜெயித்தா, அகில ஜெகததிக சர்வ ஜெகத்தையும் ஜெயித்தபடியினால திக் கஜங்கள், அஷ்ட திக் கஜங்கள், அந்த யானைகளை வந்து என்ன கூரா இருக்கக்கூடிய தந்தங்கள்னால அவனுடைய மார்ப பிளக்கும்படி அந்த யானைகளுக்கு கட்டளையிட்டான். கட்டளையிடும்போது அந்த தந்தங்கள்லாம் அவனுடைய மார்புல மொத்தமா வந்து குத்தின்றது. குத்தின்ற உடனே இவன் ஒரு அழுத்த அழுத்தனானா, யானையை அழுத்தி அந்த தந்தங்களை ஒரு இருக்கு இருக்கி கையால யானைகளை பின்னுக்கு தள்ளினா தந்தங்கள்லாம் உடஞ்சி போச்சான். அந்த ஒரு தழும்பு இருக்கு பாருங்க, அந்த தழும்பு தான் முதுகில் தெரியறதான். வாரணம் பொருத மார்பன், சாதாரணமானவன் அவர். ராமன் தவிர வேற ஒருத்தரால கொல்ல முடியுமா அப்படின்னா நினைச்சு கூட பார்க்க முடியாதான் ராவணனை கொல்றதுக்கு. கம்பன் சொல்றார், சாதாரணமானவன் உண்ணாதே உயிருண்ணாது ஒரு நஞ்சும் சனக்கியனும் பெருநஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர் நீயும் களப்பட்டாயே. எண்ணாதேன் எண்ணிய சொல் இன்றினைத்தான் எண்ணுதியோ எண்ணில் ஆற்றல் அண்ணாவோ அண்ணாவோ அசுரர்கள் தம் பிரளயமே அமரர் கூற்றேன். உன்னுடைய உயிர் சாதாரணமா போகுமா? போகவே போகாது ராவணா. உன் உயிர் எப்படி போகும்? போறதுக்கான வாய்ப்பு துளியும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு நஞ்சு, யாரு? ஜானகி அப்படின்ற ஒரு விஷத்தை நீ வந்து போய் கையில் எடுத்துட்ட தேவையில்லாமல். தூரேருந்து பார்க்க வேண்டிய விஷத்தை, அதாவது விஷம்னு தெரிஞ்சா ஒதுங்கிடணும், அதை எடுத்து யாராவது நாம போயிடுவோம்னு தெரிஞ்சு அதை போய் சாப்பிடுவாளா? ஒரு மனிதன் நினைத்தே அது நம்ம போயிடுவோம், அதை தொட்டால் நம்ம போயிடுவோம் தெரிஞ்சே தனக்கு அனர்த்தத்தை விளைவிக்க கூடிய ஒரு வஸ்துவை ஒரு மனுஷன் தானாகவே எடுத்துப்பானா? அத மாதிரி ஒரு முட்டாள் லோகத்தில் இருக்காளா? எப்பேற்பட்ட, அதாவது அசுரவேந்தன் மயன போர்ல ஜெயித்தவர், குபேரனை ஜெயித்தவர், இந்திரனை ஓட ஓட பண்ணார். ஆனால் அப்படிப்பட்டவர் ஜானகியினுடைய விஷயத்துல எந்த விதமான ஒரு முன் ஆலோசனையும் இல்லாமல் அவளை போய் அபகரிச்சு வந்துட்டு அவள் மூலமாக இந்த மரணத்தை தானே தேடிக்கொண்டாரே அப்படின்னார் விபீஷன். இது ஆறாவமுதாய அலைகடலில் கண்வளரும் நாராயணன் என்று இருப்பேன் ராமனை நான். ஓராதே கொண்டகன்றாய் உத்தமனார் தேவிதனை பாராயோ நின்னுடைய மார்பகலம் பட்டவெல்லாம் அப்படின்னு மேலும் மேலும் புலம்பின்றே இருக்கலாம். ஒரு ஒரு ஒவ்வொருத்தரும் அந்த புறத்து ஸ்திரீகள்லாம் வரா, அந்த புறத்து ஸ்திரீகள்லாம் புலம்புறா. இனிமேல் நாங்க எங்க போவோம்? இது மாதிரி ஒரு வீரனே கிடையாது, நாங்க எங்க போவோம் கேக்குற அந்த புறத்து ஸ்திரீகள்லாம். அதுவும் இந்திரனை விரட்டி விரட்டி ஓட அடிச்சற, குபேரன் கிட்டே இருந்து புஷ்பக விமானத்தை பறிச்சுண்டேற, கந்தர்வாலையும் ரிஷிகளையும் தேவர்களையும் பயந்து ஓட வச்சேற, அப்படியெல்லாம் பண்ணவர். அப்படிதான் நாங்கெல்லாம் உங்களை பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தால் ஒண்ணுமே இல்லாமல் போர்ல விழுந்து கிடக்கிறாரு. தேவர்கள்கிட்ட இவருக்கு ஆபத்தே கிடையாது, சர்ப்பங்கள்கிட்ட இவருக்கு ஆபத்தே கிடையாது. வால்மீகி சொல்றார், கடைசியில ஒரு மனுஷன்கிட்ட ஆபத்து வந்துருச்சேன். நன்னா ஆலோசிச்சு பாருங்கோ, அந்த புறத்து ஸ்திரீகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா போர்க்காலத்துல ராவணனை பார்த்துட்டு. இவர் மரணத்துடைய நிமித்தமாத்தான் சீதையை கொண்டு வந்திருக்கார். அரக்கர் குலமே இவர் பண்ண ஒரு சபல காரியத்தினால் நடந்து அழிஞ்சுது. விபீஷணன் எவ்வளவோ உபதேசம் பண்ணார், கேட்கல. சீதையை கணக்க விபீஷணன் சொல்படி கேட்டு ராமனிடத்தில் திருப்பி கொடுத்திருந்தார்னா இப்பேற்பட்ட பெருந்துக்கம் ராட்சச கூட்டத்துக்கு வந்திருக்காது. தம்பியான விஷ்ணு பக்தனான விபீஷணனுடைய மனோரத்தமும் பூர்த்தியாயிருக்கும். ராமனும் ஒரு சுகிருத் பூத்தனாக இருந்திருப்பான் லங்கையனுடைய குலத்துக்கே. இது தெய்வ செயல், தெய்வ வசத்தினால் இப்படி ஏற்பட்டிருக்கு. ராவனுடைய கர்மா இது மாதிரி போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவன் ஆளாயிட்டான். இப்படிலாம் அந்த புறத்து ஸ்திரீகள் புலம்புறா. வால்மீகி சொல்றார், மண்டோதரியினுடைய புலம்பல் தான் இங்க ரொம்ப ஆச்சரியமாக சொல்லப்படுறது சர்க்கங்கள்னால. எப்பேற்பட்ட புண்ணிய ஆத்மா அவர். ராவணனுக்கு கோபம் வந்ததுன்னா இந்திரனோ முனிவனோ கந்தர்வனோ யாருமே நிக்க முடியாது. நீங்க மண்டோதரி சொல்றா, ராவணா நீ பண்ணது பெரும் தப்பு. எப்ப ஜனஸ்தானத்தில் உம்முடைய தம்பி கரண் கொல்லப்பட்டானோ அப்பவே நான் நினைச்சிட்டேன் ராமன் மனுஷன் மாத்திரம் கிடையாது, யாராலையுமே உள்ளுக்குள்ள புக முடியாத இருக்கக்கூடிய லங்கையில ஒரு குரங்கு உள்ள வந்து பூந்தது. அன்னைக்கே தெரியும் இது தெய்வ காரியம். ஹனுமான் புகுந்த மாத்திரத்திலேயே எங்களுக்கு பயம் வந்துருது. அணகட்ட முடியாத ஒரு கடல்ல அனாயாசமா அணை கட்டினாலே அப்பவே தெரியும் ராமன் மனுஷன் மாத்திரம், மனுஷன் இல்லைன்னு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் சிவபெருமானே உங்களை அழிக்கிறதுக்காக அப்படி வந்திருக்காரோ, ஒரு மாயையால சீத்தைய பண்ணி உம கொல்றதுக்காக போட்ட பிளானா இது. பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மகாயோகி பரமாத்மா ஜகத்காரண பூதன் சர்வசக்தன் சர்வஜன் சக்தி சங்கல்பன் சங்கு சக்கர கதாபாணி ஸ்ரீவத்சன் ஸ்ரீவத்சன்ற ஒரு மருவ திருமார்புல உடையவன் அகலகில்லேல் இறையும் நின் அலர்மேல் மங்கை உரைமார்பன் சொன்னா போல பிராட்டியோட கூட நித்தியவாசம் பண்றவன் அவனை போய் மனுஷன் நினைச்சானே. அருந்ததிக்கும் ரோஹிணிக்கும் மேம்பட்டவளா இருக்கக்கூடிய சீதாதேவியின் இடத்துல போயிட்டு பதிவிரத்தை மகா பதிவிரத்தை சீதாதேவி அவளிடத்துல போயிட்டு பிராட்டியின் இடத்துல நீங்கள் அபச்சாரப்படலாமா? இது நியாயமா? அதனாலதான் இப்படி போனார். அவோ சாதாரணமானவளாவோ, பூமாதேவி இல்லையா? அவளாலதான் பெருமாளுக்கே பேர் ஏற்பட்டது க்ஷமையா பிருத்திவீசமாகனு. க்ஷமா யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டா அவரு தானே சொந்தம். அப்பேற்பட்டவளாச்சு. அவளை போய் அடையக்கூடிய ஒரு ஆசை உமக்கு இருந்தது, இது நியாயமா? சுபகிருத் சுபம் ஆப்னோத்தி பாபகிருத் பாபம் ஆப்னோத்தே விபீஷணா சுபம் பிராப்தா தொம் செய்வ நிகத்தோ புவி. பாவம் பண்றவன் பாவத்தை அடையறான், புண்ணியம் பண்றவன் புண்ணியத்தை அடையறான். விபீஷண க்ஷேமத்தை பண்ணார், க்ஷேமத்தை அடைந்தார். நீங்க என்ன தப்பு பண்ணீங்களோ தெரியலையே இந்த மாதிரி கிடக்கிறீங்களே. மரணம் வந்துருச்சே. ஏனைய காலம் மொத்தம் ஜானகி பெருமாளோட சௌக்கியமா இருப்பளே, நான் இப்படி போயிட்டனே, நான் யாரோட சந்தோஷமா இருக்கிறது? அவோ சக்கரவர்த்தி திருமகனோட சந்தோஷமா காலத்தை கழிப்பா, நான் துயர கடல்ல மூழ்கிட்டனே. நான் எவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன், எங்க அப்பா மயன் அசுர கூட்டத்துக்கு தலைவன், என்னுடைய பதி ராட்சச வேந்தன் புதல்வனான இந்திரஜித்து இந்திரனையே ஜெயித்தவன், இப்படியெல்லாம் பெருமையோடு இருந்தன, டம்பம் அடிச்சுட்டு இருந்தன. எந்த விதமான பகைவர்களையும் ஒடுக்கி என்னை ரட்சிக்கிறதுக்கு ரட்சகர்கள் இருக்கான்னு நான் வந்து உறுதியா நம்பிட்டு இருந்தன. எல்லாம் போச்சே ஒரு க்ஷண மாத்திரத்துல, மொத்தம் போச்சே. இப்படி அழிஞ்சு போய் என் வாழ்க்கையே போய் நான் நிக்கிறேன். நான் யாரை பத்தி யோசிக்கவே இல்லை, என்னை பத்தி தான் யோசிக்கிறேன். புண்ணிய பாவங்களுக்கு தகுந்தா போல அவாவா அவாவாளுடைய இருப்பிடத்துக்கு போயிடுறா. புண்ணியம் பண்ணா வைகுண்டத்துக்கு போறான், அதாவது பெருமாளுடைய பிரீத்தியை சம்பாதிச்சிருந்தா வைகுண்டத்துக்கு போறான். பெருமாள் பிரீத்திக்கு மாறாக நடந்து கொண்டால் அவன் எந்த லோகத்துக்கு போனமோ அந்த லோகத்துக்கு போறான். நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்படி தவிக்கிறேன்னு இப்படியெல்லாம் புலம்புறா மண்டோதரி. ராமன் மண்டோதரியுடைய ஒரு விலாபத்தை பார்த்துட்டு ஒரு பதிவிரத்தியை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு பதிவிரத்தியுடைய தர்மத்தையே அழிச்சுட்டனே, நான் பண்ணது தப்பு இல்லையா, சாக்ஷாத் நாராயணன் தான் அப்படின்னு தெரிந்து கொண்டு மண்டோதரியும் அவனுடைய அந்தப்புற ராவணனுடைய அந்தப்புறத்து ஸ்திரீகள் எல்லாரும் ராமனை சேவிக்கிறார். விபீஷணனை கொண்டு ராவணனுக்கு பித்ருமேத சம்ஸ்காரத்தை பண்றார். ஆகிதாக்னி இருக்கும் இல்லையோ, அவனை போல ஆகிதாக அக்னிஹோத்ரி கிடையாது. அந்த ஆகிதாக்னியை கொண்டு வர சொல்லி ராவணனுக்கு சம்ஸ்காரத்தை பண்றார். எல்லா விதமான சம்ஸ்காரத்தில் குறைவு இல்லாமல் அவனுக்கு எல்லாம் நடந்து அவனுடைய ராவணனுடைய சம்ஸ்காரம் பூர்த்தியாகுது. விபீஷணனும் நல்லபடியா லக்ஷ்மணனை கொண்டு ஒரு பட்டாபிஷேகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறான். இதோட இன்னைக்கு உபன்யாசம் நாமளும் பூர்த்தி பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். தாசன்.